வளையோசை தல தல தலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிடல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூஞ்சோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்க தானாகாரும். கலகலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு சிலு சிலியன சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்டல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. நீங்காத ரீங்காரம் நான் தானே, நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே. ராகங்கள் தாளங்கள் ராஜாவின் பேர் சொல்லும் பாரு. சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே, சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில் தான். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. நேரம் சிலு சிலு சிலு என்ன சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்டல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது.